சுகம் அறிவது போலே விரலில் உன் விரலில் உன் பனி சுகம் உணர்வது போலே விழியில் உன் விழியில் வெள்ளலை சுகம் தொடுவது போலே இதழில் உன் இதழில் ஒக்கனி சுகம் புரிவது போலே பொன்முருவலில் அணைந்திடுவேனே